கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூடாதா, அந்த நேரம் வந்த நேரம் அன்பு தூரல் போடாதா, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூடாதா, அந்த நேரம் வந்த நேரம் அன்பு தூரல் போடா. அந்த நேரம் அன்பு தூரல் போடா.